கருப்பான கையாலே என்ன புடிச்சா காதல் ஏன் காதல் பூ பூக்குதம்மா பழமா கலரு இந்த கலரு என்னை கிழக்குதம்மா அழுத புல்லு ஆட்டை போ மேகிதம்மா பார்வையால ஆயுள் ரேக தேகிதம்மா இவ காதல் இப்போ ஜோலிய தான் காட்டுதம்மா ஜோலியத்தாங்காட்டுதம்மா.